மற்ற தேவத்திலிருந்து எஸ்ராசி அரவிந்த சம்பவது மஞ்சீர் சிங்காரம ஸ்பர்தாதுர பாதுபத்த வழி வால்மீகி ஜென்மாக மிஞ்சி அந்த வால்மீகி மகர்ஷியின் ஏற்றத்தினாலே ராமாயணத்துக்கு ஏற்றம் ஒன்றுதான் செய்கிறேன். அப்படிப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணம் நமக்கு உபபிரமணங்களே ரொம்ப பிரதானம். பிரதான சதகம்னு ஒரு கிரந்தம் இருக்கு, சுவாமி தேசிய எத்தனை அவர் இந்த புத்தகம் பண்ணிட்டு போட்டா எம் வசம் கிடைக்கும் புத்தகங்கள் கேட்டலாக் போடுறாப்ல சுவாமி தேசிகனே ஒரு கேட்டலாக் போடுற சங்கிப்தம் சரள சமுச்சிதம் சாவதான பிரியம் வா பிராதான்யன புண்ணியம் பர பழுதி பரிஷ்கார வித்யாஸ்திதம் வா சிக்ஷா சௌகரிய துஷ்டி பிரஜே குருஜனானுபேதம் சுதீபி பாவியம் சொல்லி சுகி யுவதி சிரோ ஜிஷ்டும் பாவனையும் செய்கிறார். சுகி என்ற ஒரு பெண்ணுக்கு சௌமாங்கிய சூச்சியமா தள்ள ராத்திரி வைக்கிறா போல இரண்டு வார்த்தைகள் தான் இருக்கு. கூடத்தோட ஸ்ரீ சுத்திய திருமங்கலையும் வச்சுட்டேன் எதுக்கே ஸ்ரீகிட்டே யாத்தி உங்களை சொல்றாரு அந்த சாந்தி ஆரம்பிமா கழுத்துல கழுத்துல அழங்க சுத்தியன ஒரு பெண் அந்த பெண்ணை விதவி ஆக்கிவிட்டா கொஞ்சம் பெறுவாள். சுவாமி தேசியம் சுமங்கலியாக்கி கழுத்துல ஒரு மாங்கலியை கட்டா கூறத்தாடுவா, ஏன்னா அவருடைய சீசுதான் மாங்கல்யம். மாங்கலத்துக்கு பார்த்தா கல்யாணம் கிட்டே ஆரம்பிக்க மாட்டேங்க. சுவாமி தேசியம் தம்பி சீவிச்சு திரும்பி மாங்கல்யம்னாக்க அது ஒரு மாங்கல்யம் கட்டலாம் அது அங்காயிரம் மணி. இப்ப மாங்கலி சேனல்லாம் போயிடுது கல்யாண ஆச்சாரியத்துல ஒரே ஒரு சின்ன செயின் போட்டுறேன் அது கல்யாணம் ஆகாத பட்சம் போட்டா கல்யாணம் ஆட்சி போட்டா கல்யாண ஆச்சாரியம் கேட்டாரு மெட்டி பாருங்க மெட்டி கிடையாது காலில் கல்யாணம் ஆச்சாரியாது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா கல்யாணம் கேட்டுதான் தெரிஞ்சது. அந்த மாதிரி சில சங்கடங்கள்லாம் இருக்கு. அதுக்காக ராத்திரி வச்சுட்டாக்க அது மேலாக்கால மறைக்க முடியாது இல்லையா. அது வேறு அது வேற சுத்தி சுத்தி யுவதி சிரோஜிஷ்டம் பூஷணம் பாஷணம் சுவாமி அது மேல் கூடுதல் மேலா போயிட்டு சுவாமி சுத்தி யுவதி சிரோ ஜிஷ்டம் சுத்தி சிவதி சுத்தி யுவதி சிரோ பூஷணம் பாஷணம் அந்த மாதிரியாக பூர்வாச்சார சித்தி அவர்களுக்கு அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ரொம்ப பிரதானமான சுவாமி அந்த பிரதான சதகத்துல உபபிரமணங்கள் இத்தியாச புராணங்கள் சேர்ந்தவை. அந்த புராணத்துல 18 புராணம் இருக்கு, அதுல 6 புராணம் நல்லது மீதி தான் 12 புராணங்கள் தாமசம் ராஜம் கல்வெண்ணும் சத்தியம் சாத்திய புராணம் ஆறு தான் இத்தியாசம் ரெண்டே தான். மகாபாரதம் வந்து ஸ்ரீமத் ராமாயணம் ரெண்டே தான் இத்தியாசம். புராணங்கள் வந்து அறியணுமா இருந்தா கூட கூட கம்பனுடைய கிரந்தங்களை பரிச்சயம் இருந்தால்தான் அந்த ரசம் ரொம்ப அதிகமா தோணும். இந்த கம்பனுடைய காவியம் அது ராமாயண காவியம் தான் பேரு, அது தமிழா இருக்கேன்னு பல பேர் திவ்ய பிரபந்தத்தையே ஒதுக்குறா சில பேர் பழைய காலத்துல பெரிய அபிஜாத்தாங்க கூட ஆழ்வார் பாசனம் தமிழ் பாசனம் வேண்டாம்னு ஒதுக்கிடுவாங்க. அந்த கம்பராமாயணத்துடைய சாகார இந்துத்துனா அந்த ராமாயணத்தின் ரசம் இன்னும் ரொம்ப ரசமா இருக்கும். அது மாதிரி சுவாமி கம்பராமாயண பாசனம் நிறைய எடுத்து வால்மீகி ராமாயணத்தை கம்பேர் பண்ணி அதை ஒப்பிட்டு வருது ரொம்ப அற்புதமா இருக்கு. அது தெரிஞ்சு ரொம்ப பெருசா போயிருக்கு. அது சீதா கல்யாணம் வரைக்கும் தான் வந்துடும். அது வாங்கி வாங்கிக்கிறதுக்காக நீங்க பேரோட வாங்கணும். அது மாதிரி ரொம்ப இருக்க அந்த கம்பன் ராமாயணம்னானே அந்த கம்பன் வந்து அந்த கம்பனுடைய வைபவத்தையும் கொஞ்சம் சொல்லணும். கம்பன் பரம வைஷ்ணவன். நானும் சம்பிரதாயத்தை சேர்ந்த வாழ்க்கையே சில பேருக்கு திருவாரூர் வேணும்னு சொன்னா அது சோதனை விட்டுனா நாகூரி சம்பிரதாயத்தால் தான் தாளம் வழங்கி தமிழ்மொழிகள் நாகூரிகள் அது திருவாரூர்லாம் தாளம் இதெல்லாம் போட்டு அது இசையெல்லாம் போட்டு நாகூரில் வரட்டு பரமையை காத்து கொடுத்துருங்க. மகா ரசிக இந்த ராசிக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்தான் மாத்தாலும் உபதேசம் பண்றவாள் இருக்காங்க. இந்த மாதிரி வீட்டுல நண்பர்கள் ஸ்ரீசூட்டி பெரியவாச்சாரங்களை ஸ்ரீசூட்டி ஒரு மனவாள விசுவாசிகாமையும் அவர்கள் கூட்டத்துக்கு பேர் தரும் இல்ல அண்ணா அடிப்பி விசுவாசிகாமையும் மனவாள் இருக்கிறாங்க. அந்த அந்த திருநாள் அந்த டைட்டில் அவர் கொடுக்கும், அவருடைய கண்ணுகளாக சேர்க்கும். சொல்லிச்சே கிடையாது, ரொம்ப அழகா ஒரு ஒரு வருடமும் சூரியாவுக்கு ரொம்ப அற்புதமா வைக்காது. ராசிக்கு மரணமா இருந்தா அந்த மாதிரி ஆச்சாரியர்களையும் பண்ணுவேன். அப்புறம் வைஷ்ணவாயிட்டான், அதுக்கப்புறம் நாலு கலந்து தங்கினார். சபாஷ் அச்சாமூர்த்தி பேச மாட்டார். அந்த அச்சாமூர்த்தியான திசும என் அவதாரத்தை பத்தி அழகா எடுத்து சபாஷ் அப்படியே கை தூக்கி தான் சேவை தருகிறாரு. நீங்க மேட்டர் கை தூக்கி தான் சேவை தருகிறீங்க. அது இந்த ராவணன் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி நாதமும் கருகிமா இருந்த ஸ்ரீமத் ராமாயணம் சம்பராமாயணம், அது வால்மீகி ராமாயணத்துக்கு பழங்கள ரொம்ப சுத்தம் குட்டி. இந்த அம்பேத்கர் சாமி தனியா விஷ்ணுமாவதாரத்தை பத்தி சூச்சிப்பிச்சாலும் தெரியாது. அந்த இடத்துல விஷ்ணுமாவதார பழத்தை கொடுக்கும். அந்த விஷ்ணுமாவதாரம் கம்பன் பாயா கேட்டா ரொம்ப அற்புதம். விஷ்ணு புராணத்துல கூட பிரசாந்த் மேகி சொல்ற, ஆனாலும் கம்பராமாயணம் சொல்றது ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த மாதிரியா கம்பன் ரொம்ப அற்புதமா இருக்கு. தமிழ் சுந்த தமிழ், அந்த சுந்த தமிழ் அந்த ராமாயணத்தை கொடுத்தா அது மத்தியானம் மூக்க இந்த வால்மீகி ராமாயணத்தை ஒரு சம்ஸ்கிருதம் செஞ்சுவாங்க கூட வாக்கி சொல்றது. அவன் அர்த்தத்தை மனசு வாங்கி அப்புறம் ராத்து தான் கிரந்தவர். அது வால்மீகி ராமாயணம் வாக்கியை கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தமிழ் ராமாயணம் பண்ணான்னு கதை சொல்லுவார். அப்படிப்பட்ட கம்பராமாயணம் அரங்கேற்றமானது இங்கே. ஆக வைஷ்ணவாடா இருந்தா கம்பராமாயணத்தை ஒதுக்க கூடாது, புறக்கணிக்க கூடாது. ஏதோ தமிழ் இருக்க எவ்வளவு தமிழ் பண்ணான்னு தான் ஒதுக்குவேன். கம்பன் தான் கம்பத்துக்கு அந்த கம்பத்துல உண்டாலும் அந்த கம்பனாலே நிர்மூல் தான் பேசுவாங்க. அவர் வந்து பரம வைஷ்ணவன், அதுல இதுதான் சாமி சொல்றது சொல்றாரு. இது தப்பு. அதனால கம்பராமாயணம் ரொம்ப அற்புதமான கிரகம். அங்கிருந்து நாங்களாம் கூட தற்காலத்துக்காக கம்பராமாயணத்தை பாத்துக்கலாம், அடுத்த உரிஞ்சாதுலாம் எழுதி கொடுப்போம். வீட்லயே எடுக்கிற அதே கம்பருடைய பாசத்தை வீட்லயே ரொம்ப அதிகமாக இருக்கிறோம். ஒன்று கொடுத்து எடுக்கிறாரு. அது நீங்க வாங்கிக்கிறதும் பிரசாரமான ஒரு காரியமாகும். அப்புறம் அதை பார்த்து நீங்களே கூட உபன்யாசம்லாம் பண்ணலாம். இந்த சீதா கல்யாணத்தோடு நிற்கிறது இந்த படம், அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் ரூபாய் 750 பக்கம் சீதா கல்யாணத்துக்கு 750 பக்கம்னாக்க 73 சங்கம் வால்மீகி ராமாயணத்தை. சீதா கல்யாணம் 73வது சங்கத்திலே வருது. பாலகாண்டத்திலேயே சீதா கல்யாணத்தை கொண்டு விட்டேன். அந்த காலத்துல சின்ன பசங்களே கல்யாணம் எடுக்கலையோ அல்ல அவதார பாலகாண்டத்துல பெருவாடி அவதாரம். அந்த அவதார சங்கத்திலேயே சீதா கல்யாணத்தை கொண்டு விட்டேன். அந்த மாதிரியா பெருமாளுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆச்சு. அது ரொம்ப ஏம் சீதா வம்சதா அற்புதம். அவன் கம்பராமாயணத்தை ரொம்ப அழகா சொல்றான். அந்த மாதிரியா அந்த சுவாமி தமிழ்ல கம்பராமாயணத்தை அங்கிருந்து கொண்டு சேர்த்து கொண்டிருந்து சக்கரையும் பாலும் கலந்தாப்புல ரொம்ப நன்றாக இருக்கு. அது வாஷா உங்களுக்கே அது புரியும். அதை பத்தி அதிகமாக விசாரமா சொல்ல. எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி வச்சா சுவாமியுடைய திருநஷ்ட முகத்தும் வாங்கிதான் அது ஞாபகத்துக்கு வரும். எல்லாரும் சுவாமியுடைய விஷயத்துல இப்படி பண்ணாலா இருந்துட்டு இந்த 2-3 நாள் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் யாவத்தையும் திருடி சேர்வா. எல்லாரும் சுவாமி கிட்ட பிரதிபூர்த்தி பண்ணிருந்தா அதுவே ஆத்மோஜீவனத்துக்கு ஹேதுவாகும். சுவாமி ஆசிரமத்துக்கு சன்னியாசிகளுக்கு வேண்டிய குணம் தான் சுவாமி கிட்ட நிறைஞ்சிருக்கு. நாங்கெல்லாம் சஞ்சாரம் பண்றோம், அது கூட சுவாமி பண்றது இல்லை. ஏன்னா சஞ்சாரத்துக்காக ஏற்பட்ட மடம் இந்த மடம். இந்த பஸ்ல போறேன்னு சொல்லுவா, இப்ப பஸ்ல போகல, பல்லக்கு தான் சஞ்சாரிப்போம். அந்த பல்லுக்கு கூட சன்னியாசி கூடாதுன்றது. ஆனா ஆழ்வாடி அனுபவித்தாலே பல்லக்கு சஞ்சாரம் ஏற்கனவே எங்களுக்கு பூர்வாச்சாரம் கிடைச்சது இல்லையா. பல்லக்கு சஞ்சாரம் எங்களுக்கு ரொம்ப சாஸ்திரம் முதல்ல ஆயுஷத்தை கவனிக்கணும். ஆதிவுல சுவாமி அகோபுரத்திலிருந்து இங்க ஆழ்வார்த்தோடு நடந்தேதான் பெருவாடி நியமனம் அங்கே நடந்துபோ சத்திய மார்க்கம் விசாரிச்சுன்னு அது நம்ம ஆழ்வார் மேல் கட்டிட்டு அவர் உபதேசம் பண்ணுவோம் சொன்னேன். அப்புறம் வந்தாட்டா நீ பல தேசம் போக வேண்டியிருந்தாலும் பல்லக்கில் இருந்து சத்தேன். இப்போ நான் பல்லக்கு தான் சஞ்சாரம் பண்றேன். என் வண்டி ஏறி பார்க்கலாம், பல்லக்கு தான். அந்த பல்லக்கு மனுஷா கொடுக்கும் போதுதான் இப்போ வட்டி தூக்குறேன். ஏன் அப்படியாவது போனான்னு கேட்டா நிறைய சிஷியாடு இருந்தாலே அங்கங்க போனாதான் அவளுக்கு பெருவாடு. நான் நிறைய சொல்றேன், முன்கின் தெரியாதவாழ்லாம் பெருவாடி அழகை பார்த்துட்டு ஆசிரிக்கிறார், சரணாகி பண்ணிக்கிறார். ரேவான்ற ஊர்ல என்ன பேர் அவருக்கு, ரேவா அவர் பேர் தான் யாரும் தெரியும், மொத்தம் நான் தான் ஞாபகம் மொத்தம் ஞாபகம். அவர் பேர் குப்தா நாராயண முத்தோன்னு பேரும். அவன் முன்கின் தெரியாது. நாங்க எங்கேயும் அடைஞ்சா திண்டாடணும். அவன் என்ன பண்ணா இங்க ஊருக்குள்ளேயே டவுன்லயே இடம் இருக்குன்னு கொண்டு வச்சு மோதத்துல போயிருச்சு. அவன் வந்து என்ன பண்ணா ஒரே நாள் தான் அங்க போடணும். நாளை நான் சரணாதி பண்ணி போறேன், சமாஷம் பண்ணி போறேன், இருந்து தான் போன. அப்புறம் அடுத்த ஊருக்கு தந்தி கொடுத்துட்டு அவரே ஏற்பாடு பண்ணி ரெண்டு நாள் ஆராய்ச்சி சாந்தம் பொண்டாட்டி பிள்ளை பசங்க எல்லாரும் சமாஷம் பண்ணி பண்ணியாசம் பண்ணேன். ரேவா இந்த சம்ஸ்தான் ராஜ சம்ஸ்தானம் அங்க ஆண்மனை பக்கத்து பின்னாடி ஒரு நதி ஓடுது. அதுதான் இப்ப போனதுக்கு திருவிழா காட்சி இப்போ திருவிழா ரொம்ப ஆசீர்வாதமான தீர்த்தம். அவன் குடும்பத்தோட பன்னியாசம் பண்ணான். அப்புறம் இந்த வருஷம் போயிருச்சு ஆறு ஆத்துல தோல் பண்ணி முன்பின் தெரியாது அவன் யார் நான் பண்ணிக்கோன்னு நான் நம்பரோட ஏதோ சமாஜம் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்ல முடியல. அந்த மாதிரி திருமணம் அது செய்யல, இதுக்காக தான் சஞ்சாரம் பண்றோம். அதனால பிராச்சீன திட்டல இதை கொஞ்சம் அந்த மாதிரி கூட இல்லாதபடிக்கு சுவாமி ஒரே இடத்துல எழுந்துட்டு ஆத்தா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. சுவாமியுடைய ஞானமும் அனுட்டாரும் வைராக்கியம் எல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்கக்கூடிய திருநட்சத்திராயத்தையும் சுவாமியார் சரியா கூட உட்கார முடியல. ரொம்ப அந்த விஷயம் எனக்கும் வந்துருக்கும், நானும் ரொம்ப சிரமப்படுறேன். அந்த வயசுல வந்துருக்கோம்னா பாலியத்திலேயே இருக்கக்கூடாது, திருமாவளி திருவாரம் என்ன பண்ணக்கூடாது தோன்றது. அந்த மாதிரியாக சுவாமிக்கும் அந்த இத்தனை போல வார்த்தைக்கு வரக்கூடாது. இருந்தாலும் வந்துருக்கும், இருந்தாலும் சுவாமி பல்லாண்டுகளா இருந்தது ஆரோக்கிய விரகத்தரா இருந்தவர்களோடு சம்பிரதாய பிரயோஜனம் பண்ணுவதா எங்க லட்சுமி சொல்லி பிரார்த்தனை. நான் பிரார்த்தனை பண்ணா லட்சுமி சொல் கட்டாயம் ஒத்துப்பது. நாங்களா பிரச்சாரம் சமான் லட்சுமி போனோம், அவருக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டு வந்தோம். ஆனால் நான் சொன்னா அவன் எல்லாத்தையும் கருப்பான். அப்படிப்பட்ட லட்சுமி சுந்தி அனுப்புறதுனால சுவாமி பல்லாண்டுகள் அப்புறம் திவ்ய தம்பதிகளுக்கு இருக்கவே இருக்க இல்லையே அவருடைய அனுப்புறதுனாலே சுவாமி ரொம்ப நாள் எழுந்துள்ள சம்பிரதாய பிரயோஜனம் பண்ணி சேதங்களுக்கு வரவாளுக்கெல்லாம் மார்க்க பிரதர்ச்சியா இருந்தவர்கள் இருக்கும்போது நான் திருவாளர் பார்த்து லட்சுமி சுந்தி அனுப்புறம் பண்ணுவோம்.